அவள் முகம் பார்த்து நான் என்று தடுமாறினேன். நிழத்தோட வேர்த்து உயிர் கொண்ட சிலையாகிறேன். ஓ அவள் முகம் பார்த்து நான் என்று தடுமாறினேன். நிழத்தோட வேர்த்து உயிர் கொண்ட சிலையாகிறேன். Sorry.